21வது நாளுக்கான தியானம். கெத்செமனே பூங்காவினில். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். மத்தேயு 26:39. இயேசு கிறிஸ்து தமக்கு பிரியமான 3 சீஷர்களுடன் கெத்செமனே என்னும் இடத்திற்கு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே வியாகுல வியாழன் அன்று ஜெபிப்பதற்காக வந்தார். இந்த கெத்செமனே தோட்டம் ஒளிவ மலையின் அடிவாரத்தில் இருந்தது. ஒளிவ மலை என்றால் இப்போது அங்கு ஒளிவ மரங்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து பரமேறி போன இடத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டு சர்ச் ஆஃப் அசன்ஷன் என்று இருக்கிறது. கிறிஸ்து அதே இடத்திற்கு திரும்ப வருவார். சகரியா 14:4. அந்த மலையின் கீழே கீத்தரோன் பள்ளத்தாக்கு உள்ளது. அதில் சகரியா தீர்க்கதரிசியின் கல்லறையும் உள்ளது. அந்த பள்ளத்தாக்கின் மறுபுறத்திலே கெத்செமனே தோட்டம் உள்ளது. GAT கேட் என்பதற்கு பிளேஸ் ஆஃப் பிரஸ்ஸிங் என்றும், செமானிம் என்பதற்கு ஆயில் என்றும் பொருள்படும். இந்த இடத்தில் ஒலிவ மலையிலிருந்து வரப்படும் ஒலிவ காய்கள் எண்ணெயாக புள்ளியப்படுகிற இடமாக இருக்கிறது. இந்த தோட்டத்தின் உள்ளே நுழையும் போது இயேசு கிறிஸ்து ஜெபித்துவிட்டு பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று ஏக்கத்தோடு சொல்லும் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டுள்ளன. உள்ளே அருமையான தோட்டத்தில் 8 ஒலிவ மரங்கள் காணப்படுகின்றன. ஒலிவ மரங்களுக்கு மரத்தின் வயதை நிர்ணயிக்கும் வளையங்கள் இல்லை, அதனால் அதன் வயதை யாரும் கூற முடியாது. இங்கு காணப்படும் ஒலிவ மரங்கள் 1000-2000 வருடங்கள் வயதுள்ளதாக இருக்கலாம் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஒருவேளை 2000 வருடங்கள் இருந்திருக்குமானால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கும் காலத்தில் அவைகளும் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஒரு சாரார் ரோமர்கள் எருசலேமை பிடித்தபோது எல்லா மரத்தையும் வெட்டி எருசலேமை தரைமட்டமாக்கி விட்டபடியால் இந்த மரங்கள் இருக்க வாய்ப்பில்லை என்று கூறுகின்றனர். நான் அந்த ஒலிவ மரங்களை பார்த்தபோது, ஒருவேளை இயேசு கிறிஸ்து உலகில் இருந்த நாட்களில் நீங்களும் இருந்திருப்பீர்களானால் என் நேசர் வியாகுலத்தோடு தம் வேர்வை இரத்தமாக சிந்தப்பட ஜெபித்த வேளையில் நீங்கள் அவரை பார்த்து கொண்டிருந்தீர்களே, நீங்கள் இலைகளை அசைத்து அவரை ஆசுவாசப்படுத்தினீர்களோ, உங்கள் இளம் தென்றல் காற்றினால் அவரை தேற்றினீர்களோ என்று கேட்க தோன்றிற்று. அதற்கு பக்கத்தில் ஆல் நேஷன்ஸ் சர்ச் என்னும் அழகிய ஆலயத்தை 12 நாடுகள் சேர்ந்து கட்டியிருக்கிறார்கள். அந்த ஆலயத்தின் உட்புறத்தில் 3 பிரமாண்டமான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. நடுவில் இயேசு கிறிஸ்து வேதனையோடு பெரிய கல்லின் பக்கத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் வண்ணமாகவும், இடது புறத்தில் யூதாஸ் காரியோத்து அவரை முத்தமிடும் காட்சியும், வலது புறத்தில் அவரை ரோமஸ் வீரர்கள் சிறைப்படுத்தி கொண்டு போவதையும் வரைந்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஆலயத்தின் உட்புறம் மிகவும் அமைதியாக உள்ளது. ஆவியானவரின் தொடுதலை உணர முடிந்தது. வெளியே ஒரு தூதன் இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்துவதைப் போல சிலையில் வடித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தாம் படப்போகிற வேதனைகளையும் பாடுகளையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று லூக்கா 22:40-44 உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். இந்த வியாகுலங்களை யாருக்காக அவர் பட்டார்? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று வேதனையோடு பிதாவிடம் மன்றாடினாரே, ஆனாலும் அந்த பாடுகளை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றும் ஜெபித்தாரே அந்த நல்ல தேவனை துதிப்போமா? பாவமறியாத அவர் நமக்காக பாவமாகி அந்த கொடிய குருசில் தேவனாலும் கைவிடப்பட்டவராக துடித்துடித்தாரே, அத்தனையும் நம் பாவங்களின் நிமித்தமாகவே. அவர் அனுபவித்த பாடுகளை இன்றும் நினைத்தால் நம் கண்களில் கண்ணீர் வராமல் இருக்க முடியாது. அவர் பட்ட பாடுகளை நாம் தியானித்து, அவர் நமக்காய் சிந்திய இரத்தத்தை நினைத்து நாம் பாவங்களை அவரிடம் அறிக்கையிட்டு பரிசுத்தமாவோமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13 வசனம் இப்படி சொல்லுகிறபடியால், நம் பாவங்களை அறிக்கையிட்டு அவரை விட்டு விடுவோமா? கர்த்தரிடம் இரக்கம் பெறுவோமா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது: கெத்செமனே பூங்காவினில் கதரும் அழும் ஓசை எந்த திசையினிலும் கேட்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தரும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே என்று ஜெபிப்போமா? எங்களை நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் கிறிஸ்து வியாகுலத்தோடு ஜெபித்த காட்சி எங்கள் கண்முன் கொண்டு வருகிறோம் தகப்பனே. தம் வேர்வை இரத்தமாய் மாறி கொட்டும் வரை வியாகுலத்தோடு ஜெபித்தாரே, அத்தனையும் எங்கள் பாவங்கள் தீர்க்க தாம் படப்போகும் வேதனைகள் நினைத்தல்லவா தகப்பனே? அவர் எங்களுக்காக பட்ட பாடுகளினாலே நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக மாறியிருக்கிறோமே, அந்த அன்பிற்காக தியாகத்திற்காக உம்மை துதிக்கிறோம். அவர் பட்ட பாடுகளுக்கு நாங்கள் எண்ணத்தை திருப்பி செலுத்துவோம் ஐயா. எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டுவிடுகிறோம். உமக்கே சாட்சியாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.